ಕಾವು ಅಂದಾಗ ಎಲ್ಲಿ ಹಾರುಕೊಂಡು ಬಾ ನಿಜ ಬಲಿಗೆ ಬೆಸುವ ವಾರಜವ ವಾ ಅದೇ ಇದ್ದಾವೋ ಅಂದಾಗ ಎಲ್ಲಿ ಹಾರುಕೊಂಡು ಬಾ ನಿಜ ಬಲಿಗೆ ಬೆಸುವ ಆನದಿಲ್ಲಾಚೆ ನಮ್ಮ ಕೈಯ ಮೇಲೆ ಪೋಚೆ ಅದು ಹ್ಯಾಬಿಟಿ ಪೇಜೆ ರುಮ ಸೊಕ್ಕಾಗಿದೆ ನಾಚೆ ಲುಂಗಿಗೆ ತಾ ತೂಕಿ ಕಟ್ಟೆ ಡಸ್ಟ್ ಪಡೆದೆ ಸೆಲೆಗೆ ತಾ ಎತ್ತಿ ಕಟ್ಟೆ ಹಿಪ್ಪು ತೆರೆದೆ ಲುಂಗಿಗೆ ತಾ ತೂಕಿ ಕಟ್ಟೆ ಡಸ್ಟ್ ಪಡೆದೆ ಸೆಲೆಗೆ ತಾ ಎತ್ತಿ ಕಟ್ಟೆ ಹಿಪ್ಪು ತೆರೆದೆ ಮಂಗಿ ಕೊನ ಮುಂಜಿ ಎಲ್ಲ ಗಲಾಡಿಕೆ ಸೊಂಗಿ ಕೊನ ನಮ್ಮ ಜನ ಕೂತಡಿಕೆ எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும் பட்டா சுசுமாவே கொடுத்தாமா பெட்டிக்கும் வாசம் அல்லி வாசம் விச வாசல் வர்றியா உன் ஆசை எல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லையா வாசம் அல்லி வாசம் விச வாசல் வர்றியா உன் ஆசை எல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லையா காலர் தான் தூக்கமல்ல அடவரியா அடிச்சு ரகல செய்ய நீயும் ரெடியா காலர் தான் தூக்கமல்ல அடவரியா கரிசி போட்டுமா தோல பன்னீர தெளிக்கும் ஜான அவ சுமார போட்டுமா சீனு ஓ ஐயோ சுத்தி கட்டி இப்ப தெரியுது மங்கி